లక్ష్మీనాథ సమారంభాం నాతయామున మధ్యమాం ఆత్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యునిత్యమచ్యుత పదాం భుజయుగ్మ రుగ్మ వ్యామోహత స్థలితరాణి త్రినాయమేనే అస్మద్గురోర్భగవతో సిదైక సింధోః రామానుజస్య శరణౌ శరణం ప్రపద్యే యస్య వాగ్వృద్ధి పర్యంతాయ తిరాడ సరస్వతీ తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విక్షాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. జయత్యాశ్రితసంత్రాసద్వాంత విద్వంసనోదయః ప్రభావాన్ సీతయా దేవ్యా పరమ వ్యోమ భాస్కరః. సర్వేభ్యః నమస్కారః. రఘువీర గద్యత్తునుడి உபன்யாசங்கள்ல இன்னைக்கு நாமும் ஆரண்யகாண்டத்தில் 30வது சூர்ணிக்கும் 31வது சூர்ணிக்கும் பார்க்கலாம். விலுலு தபகுபல மக கலம ரஜனி சர மிருக மிருகயா ரம்ப சம்பிருத சீர பிரதனுரோத விலுலித பகுபல மக கலம ரஜனி சர మృగ మృగయారంభ సంభృత క్షీర మృదనురోధ త్రిశిర శిర స్త్రుతయ తిమిర నిరాస వాసరకర. త్రిశిర శిరస్త్రుతయ తిమిర నిరాస వాసరకర రెండు చూర్ణికం నమ పార్కలం. విలులిత బహుపల మక కలమ రజని చర అళికపట్ట బహువాన ஒரு பழத்தை உடைத்தாயின யஜ்ஞங்கள் என்று சொல்லக்கூடிய பயிர்களை உடைத்ததாயின ராட்சசர்களாலே ராட்சசர்கள் என்று சொல்லக்கூடிய மிருகங்களை வேட்டையாடின ஆரம்ப சம்பிருத்த சீரபிருத்து உபக்கிரமத்தாலே சம்பாதிக்கப்பட்ட தபஸ்விகளுடைய தபஸ்விகளான முனிவர்களுடைய அனுரோதா அனுசரணத்தை உடையவனே அனுகூல செயலை உடையவனே அர்த்தம். திருஷிரா திருஷிரஸ் என்ற பெயருடைய ராட்சசன் சிரஸ்திருத்திய அவன் தலைகள் மூன்றையும் திமிர அதாகிய இருளை நிராச நீக்குவதான வாசனகரா அந்த இருளை நீக்கிய சூரியன் போன்றவனே அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இந்த இடத்துல இந்த ஜனஸ்தானம் அப்படின்றது தண்டகாரண்யத்தினுடைய ஒரு வடப்பகுதி. அதுல பஞ்சவட்டி அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் கோதாவரி நதிக்கரையில வெகு காலங்கள் தங்கின்றிருந்தாலும் இவா இந்த பிராந்தியம் வரை ராவணனுடைய ஒரு அதிகாரம் பரவி இருந்தது. கரதூஷணாதிகள் சூர்பனகை கூட இருந்தால் அப்படின்றது தெரிகிறது. இங்க ரிஷிகள்லாம் இருக்கா. நேற்று விராதனை கொன்றத பார்த்தோம். விராதனை கொன்று ரிஷிகளுக்கு ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்துபவன் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்ற விஷயத்தை இன்னைக்கு சொல்றார். விராதன் மட்டுமில்ல, திருஷிரஸ் கரதூஷணன் போன்ற ராட்சசர்கள் எல்லாரையும் கொன்று ரிஷிகளுக்கு ஒரு ஆனுகூல்யத்தை ஏற்படுத்துகிறான் பெருமாள். ஏகி பஷ்ய சரீராணி முனீனாம் பவிதாத்மனாம் ஹதானாம் ராட்சசைர் தோரைஹி பகுனாம் பகுதாவனே. எல்லா விதமான ராட்சசர்களையும் அழித்து ரிஷிகளுக்கு ஆணுக்குள்ளத்தை ஏற்படுத்துகிறான் அப்படின்றது வால்மீகி பகவானே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இங்க சுவாமி தேசிகன் கையாண்டிருக்கிற விதம் எப்படி பலத்தை கொடுக்கக்கூடிய பயிர்களை அழிக்கக்கூடிய துஷ்ட மிருகங்களை துஷ்ட விலங்குகளை ஒரு கிருஷிவலன் சீரப்படுத்தின கிருஷிவலன் ஒரு விவசாயி கொன்று குவிப்பானோ அதுபோல அபரிமிதமான பலப்பிரதங்களா இருக்கக்கூடிய யஜ்ஞ யாகாதிகளை கெடுக்கக்கூடிய ராட்சசர்கள் என்று சொல்லக்கூடிய மிருகங்களை அழித்து இவன் ஒரு கிருஷிவலனாக இருந்து கொண்டு அழித்து நல்ல காரியத்தை செய்தபடியினாலே அந்த முனிவர்களாலே கொண்டாடப்படுகிறான். விலுலித்தே சீரபிருத்து அப்படின்னா உழவன் சீரபிருத்தின உழவன் விவசாயி கலப்பைய தரிச்சுட்டு இருக்கான். சீரபிருத்தின மர உரியை தரித்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷிகள் ராவணன் சேர்த்து தான் அவனும் மர உரி தான் தரிச்சுட்டு இருக்கான். அப்படி யஜ்ஞாதி பலன்களையெல்லாம் கொடுக்கக்கூடியவன் இன்று அந்த யஜ்ஞ யாகாதிகளை காப்பாற்றுவதற்காக வேட்டையாடினான் அப்படின்னு சொல்றான். அனந்த பல யஜ்ஞாக்கிய கலமோக்கர லோபின நத்தஞ்சர மிருகான் ஹந்தும் ரிஷிபி பிரார்த்திதம் பஜே. பெருமாள் பிராட்டி லக்ஷ்மணன் மூணு பேரும் தண்டகாரண்யத்தில் இருக்கார். அந்த தண்டகாரண்யத்தில் ஏகப்பட்ட ரிஷிகள் இருக்காருன்றது நேத்தம் பார்த்தோம். சீரம் அப்படின்னால் துண்டு வஸ்திரத்துக்கு பெயர். சீரம்னா நானா ரத்தனங்களை சொல்லக்கூடிய வார்த்தைன்னு நிகண்டுல சொல்லப்பட்டிருக்கு. பூர்வ பச்சிம லாங்கூல கௌபீன பரசோபிதாம் அப்படின்னு சேஷ தர்மத்தில் கர்ஷகமான ஒரு லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு விலக்ஷண கௌபீனம் அப்படின்னு அதை தரித்தவன் கர்ஷகன். கர்ஷகர்கள் அப்படின்னால் முனிவர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த கர்ஷகனா இருக்கக்கூடிய எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் ஏன் இப்ப இவனை கர்ஷகன் சொல்லணும் அப்படின்னா இவனும் மர உரியை தரித்துக் கொண்டு வந்தபடினால இவனும் கர்ஷகனா இருக்கான். ராட்சசைர் தண்டகாரண்யே பகுபி காமரூபிபி அர்த்திதாஸ்ம திருடம் ராம பவான் நத்ர ரக்ஷது பவான் ரக்ஷது எங்களை நீர் காப்பாற்ற வேண்டும், உமை விட்டா வேற கதியே கிடையாது அப்படின்னு சொல்ற. சரி பார்க்கலாம், அதற்கான ஆயத்தங்கள் ஒரு 14 ஆண்டுகள் எனக்கு இருக்கிறா போல தங்கறா போல ஒரு இடம் வேண்டும், அதை ஏற்படுத்தி கொடுத்துட்டா அடியேன் இங்கேயே இருந்துட்டு ராட்சச வதத்தை பண்ணிட்டு அடியேன் இங்க இருந்துட்டு இருக்கேன். அப்ப ரிஷிகள்லாம் சொன்னலாம், சரபங்கர் அப்படின்னு வசந்த ஒரு ரிஷி இருக்கார். லக்ஷ்மணன் சொன்னானா அங்க போகலாமேன். சரி சரபங்கர் ஆசிரமத்துக்கு போறா. யாருன்னு கேட்கிறார் சரபங்கர். விராதம் ராட்சசம் அத்வா சரபங்கம் ததர்ஷம் அடியேன் ராமன் உமக்கு தருவதற்காக ஒரு பொருளை கொண்டு வந்துள்ளேன். சரி, என்ன கொண்டு வந்த? விராதம் ராட்சசம் ஹத்வா, விராதனை கொன்று உங்களிடத்திலே காண்பிப்பதற்காக வந்திருக்கிறேன். அப்ப சரபங்கர் சொல்றார், 16,000 அமிர்தம் சாப்பிட்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ வாழைப்பழம் சாப்பிடலாம். திருக்குடந்த ஆண்டவன் சாதிக்கிறார், எத்தனையோ ஆரஞ்சு பழம் சாப்பிடலாம். அதெல்லாம் நல்ல விஷயங்கள் இல்லை முனிவர்களுக்கு. விராதன் போயிட்டான்னு சொன்னியே, இதை காட்டிலும் நல்ல செய்தி லோகத்தில் வேற ஏதாவது இருக்கா? உபகாரம்னா இதுதான் உபகாரம். விராதனை கொன்று அவன் தலையை எடுத்துன்னு வந்திய, இதுதான் உபகாரம். அவன் மாண்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன பத்தியா, இதை காட்டில் ஒரு வேற ஒண்ணுமே கிடையாது. சரின்னு பார்த்தால் சரபங்கருடைய ஆசிரமத்தில் இந்திரன் வந்திருக்கான். சரி, இந்திரன் வந்திருக்கும் போது அவங்க எடுக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் தள்ளி நிற்கிறார். இந்திரன் சரபங்கருக்கு ஒரு சேரி சொல்லிட்டு போவான். ராமன் வருவார், மெல்ல அவரை பஞ்சவடி வரைக்கும் இழுத்துட்டு போயிடு. சூர்பனகை வருவா, அவ பார்த்துப்போ, அதுக்கப்புறம் ராவண வதம் ஆகணும். இதை சொல்லிட்டு போதான் வந்தேன் அப்படின்னு இந்திரன் சொன்னானா. நல்ல காரியம் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. இவாளை இன்னும் தள்ளி அழைச்சிட்டு போகணும்னு சொல்றதுக்காக இந்திரன் வந்தான். அதுவும் பாருங்க, இந்திரன் நேர்லயே வந்திருக்கான். சரி, அவன் கிளம்பி போன பிறகு ராமலட்சுமணால் சீதையோட சரபங்கருடைய ஆசிரமத்துக்கு வரா. சரபங்கர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ராமா, வசந்த லோகங்கள்லாம் வச்சிருக்கேன், நான் தரேன், நீ வாங்கிக்கிறியா? அப்படி அதெல்லாம் வேணாம் சுவாமி. அகமேவா ஹரிஷாமி சர்வலோகான் மகாமுனே ஆவாசன்து அகம் இச்சாமி பிரதிஷ்டம் இகானனே. எல்லா லோகங்களும் நானே வச்சுருக்கேன், நீரோடனே எனக்கு தர வேண்டாம். இப்பத்திக்கு அடியேன் விரும்புறது ஒண்ணுதான், ஆவாசன்து அகம் இச்சாமி. ஒரு தங்குற இடம் ஒன்று சொல்லுங்க, அது மாத்திரம் போறும். குடியும் கொடுத்தனமோ இங்க தங்கணும் அப்படின்றா பெருமாள். நாங்க மூணு பேர் தான், குழந்தை குட்டி இல்ல, அதனால ஒரு இடம் கிடைக்குமா? ரிஷி இங்கேயே இருந்துட்டு போன்னு சொல்லாமோ இல்லையோ? ஆனா அப்படி சொல்லவே இல்லை. அதுதான் ஏற்கனவே சொன்னோம், ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு. இதே ஆழ்வாரா இருந்தா என்ன பண்ணுவார்? இங்கேயே இரு, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் இருப்பார். ரிஷிகள் அப்படி சொல்லல. அதுதான் ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் அத்தனை வாசினா. ஆழ்வார் பெரியா பெரிய திருமொழியில கலியன் சொல்றார், வந்தனான் வந்து என் நெஞ்சிடம் கொண்டான் மற்றோர் நெஞ்சரியான். ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே இந்த பாசுரத்தை அடியன் சொன்னேன். என் நெஞ்சில் வந்து குடிகொண்டிருக்கான், வேறொரு நெஞ்சை அவன் அறியான் அப்படின்னார். சரி, அப்படியே தெரிஞ்சுட்டான், என்ன பண்ணுவேன்? தெரிய விடமாட்டேனே, நான் தான் தெரிய விடமாட்டேனே. அடியேனுடைய சிந்தையாய் வந்து தென்புலர்க்கு என்னை சேர்க்கொடான் இது சிக்கன பெற்றேன். நான் பெற்ற செல்வத்தை இன்னொரு இடத்துல விட்டுருவனா? கண்டிப்பா விடமாட்டேன். ஆழ்வார் சொல்றார், இனி நான் புகழ் விட்டேன். திருவாய்மொழி 10-ஆம் பத்தில் வளைத்து வைத்தேன், இனி புகழொட்டேன் உன் தன் இந்திர ஜாலங்களால் ஒளித்திடில் நின் திருவானை கண்டாய் நீ ஒருவருக்கும் மெய்யன் நல்லை. அந்த மாதிரி சொல்ல தெரியல ரிஷிகளுக்கு. இங்கே இருந்துடுறான்னு சொல்லிருக்கலாமோ இல்லையோ? இங்க வேண்டாம், இங்க இருந்து கிளம்பி போ. சுதீக்ஷ்ணர் அப்படின்னு ஒரு ரிஷி இருப்பார், தீக்ஷணமான ஒரு பார்வையுடையவர். அவரை போய் பாரு, அவர் உனக்கு நல்ல இடத்த சொல்லி தருவார்னார் சரபங்கர். அங்கேருந்து கிளம்பி போறான். மூணு பேரும் போறா, ரிஷிகள்லாம் சரணாகதி பண்ணிக்கிறார். சரபங்கே திவம் யாத்தே முனி சங்கா சமாகதா அபியகச்சந்த காகுஸ்தம் ராமம் ஜொலித்த தேஜசம். வைகானசா வாழகில்யா சம்பிராட்சாலா மரீச்சிபா. எத்தனை ரிஷிகள், எத்தனை ரிஷிகள் ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கா. வைகானசன் சில பேரு, வாழகில்யால்னு சில பேரு, மரீச்சிபாகனு சில பேரு. இவெல்லாம் ஆகாரம் தானே, ஒன்னும் சாட மாட்டா. மரீச்சிம் பிவந்தி தி மரீச்சிபாக, வெறும் சூர் மரீச்சின சூரிய கிரணம்னு பேரு. இவெல்லாம் சூரிய கிரணத்தை சாப்பிட்டு இருக்கிறவா, வேற எதையுமே சாப்பிடறதில்ல. பத்ராஹாராச்ச, பத்திரமே ஆகாரம் வளர்க்கலாம், இலையில மட்டும்தான் சாப்பிட்டு இருப்பா. தந்தோ லூகலீனஹ, வேறு ஒரு ஆயுதத்தை உபயோகப்படுத்தி சாப்பிடுற சௌகரியம் பண்ணிக்க மாட்டா. உன் மஜ்ஜகாஹ, சில பேர் ஜலத்திலேயே இருப்பா. காத்திர செய்யாஹ, கீழே படுக்கிறதே இல்லையா, உடம்புலயே படுத்துக்கிறான். படுக்கன்னு தனியா கிடையாது, படுக்க எதிரானா உடம்புதானா. சில பேர் இந்த படுத்துன்னு தூங்க மாட்டா, உட்கார்ந்துனே தூங்குவாள. அதான் காத்திர செய்யாகனு ஏற்கனவே சொன்ன இல்லையா. சர்வே பிராமக்யா ஸ்ரீயாயுக்தாக, பிரம்ம தேஜஸ் படைத்தவர்கள் அவ்வளவு பிரமாதமா இருக்கா. எல்லாரும் ராமன் தவிர பிரார்த்திக்கிறா எம்பெருமான் இடத்துல. இங்கேயே இருந்துடும்பா ராமா, இங்கேயே இருந்தாலே போருமே. இங்க நிறைய ராட்சசார்கள்லாம் இருக்கா, அவளெல்லாம் வதம் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடாதா அப்படின்னு கே. சரி அப்படியே ஆகட்டும், அவளை எல்லாம் வதம் பண்ணிட்டு நான் இங்கேயே இருக்கேன். இதேதான் ரிஷிகள்ட்ட எல்லாம் சொன்னா. மறுபடியும் சுதீக்ஷ்ணருடைய ஆசிரமத்துக்கு வரா, சுதீக்ஷ்ணர் ஆசிரமத்திலையும் இதையே சொல்றா. இந்த ஆசிரமே, இந்த ரிஷி கொஞ்சம் தேவையில்லை போல் இருக்கு, இந்த ஆசிரமே ரொம்ப நன்னா இருக்கு, காய் கிழங்கெல்லாம் சாப்பிட்டு இங்கேயே இருக்கேன். இந்த ஆசிரமத்தில் ஒரு கொசு கூட கிடையாது, மிருகங்கள் வந்து இம்சிக்கிறது. ராமன் சொன்னார், நான் எத்தனை மிருகம் வந்தாலும் சம்ஹாரம் பண்றேன். இருந்தாலும் ரொம்ப நாள் இந்த ஆசிரமத்தில் இருக்க பிடிக்காது, ஓரிடத்துல அதிக நாள் இருக்க முடியாது, போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சாதித்தருளி சக்கரவர்த்தி திருமகன் அங்கேருந்து கிளம்புறார். பிராட்டி கேட்கிறார், எதுக்காக இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன், எதற்காக தாங்கள் தேவையில்லாமல் வலு சண்டைக்கு போகணும், உம ராட்சசால் ஏதாவது பண்ணாளா. ஸ்னேகாச்ச பகுமானாச்ச ஸ்மாரயே துவாம் ந சிக்ஷயே, உங்க மேல இருக்கக்கூடிய ஸ்நேகத்தினாலையும் ஒரு பகுமானத்தினாலையும் உமக்கு ஞாபகப்படுத்துறேன், நான் வந்து உங்களை சிக்ஷிக்கல அப்படின்னு. தேவையா இது? அதுதான் நித்தியம் அஜ்ஞாத நிக்கிறான்னு பிராட்டியோடைய ஒரு பெருமை தெரியுது. இல்ல ராட்சசாலா இருந்தா கூட ஒன்னும் பண்ணக்கூடாதுன்றான். அவளால் நமக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டுதா? உடனே பெருமாள் சொல்றார், ஆரம்பமே சீதை கேக்குறா, சத்யசந்த மகாபாஹா, சத்யசந்தரே மகாபாகு பராக்கிரமரே, நீங்க வீரத்துல சிறந்தவர் எனக்கு தெரியும், ஆனால் ஒரு விஷயம் இது தேவையா அப்படின்னு பெருமாள் சொல்றான். அதுக்கு பதில் வார்த்தை, அப்பியம் ஜீவிதம் ஜக்யம், त्वां वा सीते सलक्ष्मणाम् नहि प्रतिज्ञां संसृत्य ब्राह्मणेभ्यो विशेषतः உயிரையும் விடுவேன், உன்னையும் லக்ஷ்மணன கூட விட்டுருவேன், ஆனால் பிராமணாளுக்கு பிரதிஜ்ஞ பண்ணதுதான் ராட்சசால வதம் பண்ணத்தான் போறேன்னு. சரி, இதுக்கு மேல பெருமாள் பெருமாளா பேசுறார், பர்த்தாவா பேசுனா அடக்கி வைக்கலாம், ஆனா பெருமாள் பெருமாளா பேசுறாலே நம்ம என்ன பண்ண முடியும்னு சரி மேற்கொண்டு போகலாம்னு போய் கிளம்பிட்டார். போனால் அகஸ்தியருடைய ஆசிரமம் வருவது. சமுத்திரத்தையே ஒரு ஆசிரமத்தில் குடித்தவர். மகாபாரதத்தில் இவரை பத்தி ஒரு அற்புதமா ஒரு கதை இருக்கு. இந்திரனை அடித்து உதைக்கிறார் ராட்சசாலாம், போய் எல்லாரும் பிரார்த்திக்கிறா பிரம்மா மூலமாக. அவள் சமுத்திரத்தில் போய் பதுங்கிட்டு இருக்கா, பகல் வந்துருத்துனா சமுத்திரத்தில் போய் பதுங்கின்றுவா, ராத்திரி ஆச்சுன்னா சண்டைக்கு வருவா. சரி, சமுத்திரத்துக்குள்ள தேவர்களால போய் சண்டை போட முடியல, தேவர்கள்லாம் பிரம்மாவை போய் கேட்டா, பிரம்மாவை போய் பிரம்மா சொன்னார் அகஸ்தியரை போய் பாருங்கோ, அவர் இதுக்கு ஒரு வழி பண்ணுவார். அகஸ்தியர்கிட்ட போனா ஆச்சமணம் பண்ணி சமுத்திர ஜலத்தை எல்லாம் சாட்டாராம், சமுத்திரமெல்லாம் மண்ணா போச்சா. உடனே அசுரர்கள் எல்லாரையும் இந்திரன் வஜ்ராயுதத்தினால சம்ஹாரம் பண்ணான்னு ஒரு கதை வருது. அப்படிப்பட்டவர் இந்த மகாமுனிவர். நிறைய விஷயங்கள் சொல்றா இந்த அகஸ்திய ஆசிரமத்தில். பாதுகாச கசரத்திலே சுவாமி தேசிகன் காட்டுறார், அகஸ்தியாசிரம பதம் நானா பக்ஷி சமாகுலம் கும்பி சூனோ அசுர கபல கிராசின ஸ்வைர பாஷா. தமிழ் பாஷையோட ஒரு பெருமையை சொல்றான். இந்த ரிஷி அப்பாவை காட்டிலும் வியாபகர், குடத்திலிருந்து உண்டானவர், குடத்துல ஒரு பிடி ஜலம்தான் பிடிக்கும், அப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னால் கும்பி சூனோ, கும்பினா கும்பம்னா குணம் கொடம். இவர் பிள்ளை சமுத்திரத்தையே சாட்டார். அப்பேற்பட்ட ரிஷிகளாலே ரிஷியாலே பண்ணப்பட்டது, அதாவது இயற்றப்பட்டது இந்த தமிழ் பாஷை. அகஸ்தியருடைய சேவிதமான ஒரு பாஷை. அப்பேற்பட்ட மகா பிராஜ்ஞர் அகஸ்தியர். அகஸ்தியர் பார்க்கிறார், சிஷ்யாலாம் அகஸ்தியரோட சிஷ்யாலாம் பார்க்கிறார். இப்பேற்பட்ட ஒரு ரிஷி இடம் பார்த்து சொல்றார் பெருமாளுக்கு, எல்லா அஸ்திர சஸ்திர வித்தைகளும் உபதேசிச்சுட்டு பத்னி சகிதமாக அகஸ்திய பகவான் பெருமாளுக்கு அதிதி சத்காரம் எல்லாத்தையும் பண்ணி பஞ்சவட்டின்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல போய் வாசம் பண்ணு அப்படின்னு சொன்னாலாம் எல்லாரும் சரின்னு அங்கேருந்து புறப்பட்டு பஞ்சவட்டிக்கு போனாராம் பெருமாள். இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். நாளைக்கு சுவாமி தேசிகனுடைய ஒரு ரகுவீர கத்தியத்து சூர்ணிக்கையோட இந்த ராமாயண உபன்யாசத்துல பஞ்சவட்டியிலிருந்து தொடங்கி நாம என்னென்ன நடக்கிறது ஆரண்ய காண்டத்திலிருந்து பார்க்கலாம். தாசன்.